보 가 바 이거든 사야야 소나도 மதியாறு தசதோ விளையாடில் மௌனிகி வபரி கொண்டோரியவதோ விமாரி அஹ்மகி வபரி கொண்டோரியவதோ விமாரி அஹ்மகி வபரி Bani Ahmadi Dinayalil Maulidi Dinayalil Maulidi Assalamualaikum warahmatullahi wabarakatuh.